நம்ம பல நேரங்களில் சொல்ல வரதை சரியாக சொல்ல மாட்டேங்கிறோம். அப்படியே சரியாக சொன்னாலும் எதிரில் இருக்கிறவங்க அதை சரியாக புரிஞ்சுக்கிறதில்ல. எதிரில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, ஏங்க நம்ம கூடவே இருக்கிறவங்க, பல பேர் இதை சரியாக புரிஞ்சுக்கிறதில்ல. மற்றவங்க சொல்கிறது நாம் புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டோமான்னு கூட நமக்கு தெரியறதில்ல. இது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் தீர்த்தே ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன கூழாங்கல் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கூழாங்கலை விட்டு விட்டு இன்னும் இது பல்கி பெருகிச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய மலையாயிடும், தாண்ட முடியாது. மலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கவே வேண்டான்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் ஒரு திருமணமானது மட்டும் இல்லை, வாழ்க்கையும் ஓடியாச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கும் என் மனைவிக்கும் இடையில கொஞ்சம் பிரச்சனை, மனஸ்தாபங்கள் இருக்குது. ஒருத்தர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தன்னுடைய ஆசிரியர்கிட்ட, ஒரு காலத்தில் அவருடைய மாணவனாக இருந்த அந்த இளைஞன் வந்து சொல்கிறார். ஆசிரியர் அவங்க ரெண்டு பேருடைய திருமணத்துக்கு போயிருக்காரு, வாழ்த்தியிருக்காரு. ரெண்டு பேரும் நல்ல தம்பதிகள் தான், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்க கூட ரெண்டு ஆயிடுச்சு. இப்போ என்ன திடீர்னு பிரச்சனை தெரியல. சொல்ல, நான் அப்படியே தான் இருக்கேன், ஒரு மாற்றமும் இல்லை. நான் என்னுடைய அன்பில் என்றைக்காவது மாற்றம் இருக்குமா என்ன எல்லாம் சொல்கிறான் அந்த இளைஞன். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. உன் மனைவியோடு எனக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுங்கிறதுலாம் தெரியாது. முயற்சி செய்து பார்ப்போம். நான் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன உபாயம் ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது, சரி பார்க்கலாம். முயற்சி மட்டும் பண்ணிப்பார். ஆனால் நான் சொல்கிறது அப்படியே செய்கிறேன். என்ன சொன்னாலும் செய்கிறேன். என்ன சொல்லணும்? சரி, அவள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்குறேன். இல்லை, எப்போவும் அப்படி தானே பண்ணிகிட்ருக்கேன், எப்போ அப்படி தான் பண்ணிட்டுருக்கோன்னு நினைக்கிறோம் நம்ம. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் காதால் இல்லை, மனசால் கேளு. ஒரு 10 நாள் முயற்சி பண்ணு, எல்லாம் சரியாயிடுமான்னு பார்க்கலாம். ஒரு 10 நாள் கழித்து திரும்பி வராரு. திரும்பி இந்த இளைஞர் வந்து இந்த ஆசிரியர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் இடையில எதையும் விடலை, நான் எல்லாவற்றையும் கேட்டேன். இப்போ நிலைமை எப்படி இருக்குது? முந்தைய விட கொஞ்சம் தேவலை. ஆனால் நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? வேறு ஏதாவது ஒரு உபாயம் சொல்ல முடியுமா? வேறு எந்த உபாயமும் என்னால் சொல்ல முடியாது. இந்த 10 நாள் நீ ஒன்று பண்ணின இல்லை, அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காது கொடுத்து கேட்ட இல்லையா? இப்போ நீ இன்னொன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? அவள் சொல்லாத வார்த்தைகளையும் காது கொடுத்து கேளு. இந்த மாணவனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி ஒருத்தர் சொல்லாத வார்த்தையை காது கொடுத்து கேட்க முடியும்? முடியும். சொல்லாத வார்த்தைகளையும் காது கொடுத்து கேட்க முடியும். போய் முயற்சி பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டார். அந்த இளைஞன் முயற்சி பண்ணினானா, அந்த முயற்சி பண்ணினது நல்லபடியாக முடிஞ்சதா, வெற்றி அடைஞ்சானா, இதெல்லாம் பற்றி தெரியாது. தெரிய வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் சொல்ல வர செய்தி வேறு. எல்லாரும் சொல்கிறதையே நம்ம பாதி தான் கேட்குறோம், பாதி கேட்டு தான் நம்ம நினச்சிக்கிறோம். சொல்ல வந்தது அவங்க சொன்னது, நம்ம கேட்டது நம்ம கேட்டதான் நினச்சது, இதை நகர்த்திடுங்க. ஆனால் ரெண்டாவதாக அந்த ஆசிரியர் சொன்ன ஒன்று, இந்த 10 நாள் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீ கேட்ட இல்லையா, இனி அவள் சொல்லாத வார்த்தைகளையும் நீ கேளு அப்படின்னு சொன்னதுக்குள்ளே நீங்களும் நானும் நினைக்கிற அளவுக்கு சுலபமான பொருள் அல்ல. பல நேரங்களில் நம்ம சொல்ல வர்றது தவிர்த்து வேறு வார்த்தைகளை போட்டு நிரப்பிடுவோம். வாயால் எத்தனை பொய் வேணாலும் சொல்லலாம், அழகழகான ஜோடனைகளான அலங்கார வார்த்தைகளை கொடுக்கலாம். ஆனால் நம்மளுடைய உடல் இருக்கு இல்லையா, அதுக்கு பொய் சொல்ல தெரியாது. உடல் மொழின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வாயால் ஒன்று சொல்ல சொல்ல உங்கள் உடல் அதோட சம்பந்தமே இல்லாமல் அதுக்கு முற்றிலும் முரண்பட்ட வேறு எதையோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். இதை நம்ம ஒரு நாளும் கவனித்தது கிடையாது. உடலுக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்போ ஒருத்தர் சொன்ன வார்த்தைகளை ஒரு வார்த்தை விடாமல் கவனி, அவங்க சொல்லாத வார்த்தைகளையும் கவனி அப்படின்னு சொன்னால், அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுறாங்க, எதை மறைக்க முயற்சி பண்ணுறாங்க, எது சொன்னால் நீங்கள் காயப்படுவீங்களோன்னு அச்சப்படுறாங்க, எது உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தாலே தவிர்க்கலாம்னு நினைக்கிறாங்க, சில சமயம் உங்ககிட்ட சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு இயலாமையின் காரணமாக சொல்லாமலேயே மழுப்பிட்டு போகிறாங்க. இது அத்தனையும் சேர்ந்தது தான் ஒரு நபரோட உங்களுக்கும் அந்த நபருக்கும் இருக்கக்கூடிய அந்த உரையாடல். ஆனால் பல பேர் இது பார்க்குறதே இல்லை. நம்ம இதை அப்படியே விட்டுடுறோம். ஏதோ கையில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனில் காதில் விழற மாதிரி நினைக்கிறோம். நேரில் பக்கத்தில் நின்று ஒரு நபர் நம்மக்கிட்ட உரையாடும் பொழுது அவங்க கண்களாகட்டும், காதாகட்டும், மூக்காகட்டும், முகமாகட்டும், கைகால்களாகட்டும், ஒவ்வொன்றும் வேறு ஏதோ ஒரு உண்மையான செய்தியை உங்களை நோக்கி சொல்லிகிட்டே இருக்குது. அதனால தான் எப்பொழுதும் சொல்வோம், லிசன் வித் யோர் தேர்ட் ஐ அப்படிம்போம். காது தானே கேட்கறதுக்கு, கண்ணால் கேட்க முடியுமா என்ன? இந்த ரெண்டு கண்கள் போக உங்கள் அகத்தில் ஒரு கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணாலையும் பாருங்கள், அது கேட்குற வேலையே பண்ணும் அப்படின்னு. இப்போ அந்த இளைஞனுக்கு சொன்னதையே தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். பல நேரங்களில் பலருடைய மொழி நமக்கு புரியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காதுகளால் கேட்குறோம் அல்லது காதுகளால் கேட்க முயற்சி பண்ணுறோம். சாதாரண ஒரு செல்லிலிருந்து தான் இந்த கண் காது மூக்கு எல்லாமே வந்திருக்கு. இனி என்ன பண்ண போகிறோம்? எந்த நபர் நம்ம கூட பேசினாலும், இவங்களுக்கு நான் பேசுறது புரியலை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால முழுமையாக வாய் வழியாக சொன்ன செய்தி போக உடல் மொழியை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிறோமான்னு பார்க்கலாம். உடல் மொழி புரியற அளவுக்கு மனது பக்குவப்பட்டுருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் சொல்றதும் எல்லாருக்கும் புரியும், நாம் சொல்றது இன்னொருத்தருக்கு புரியற மாதிரி சொல்லவும் முடியும். வாய்மொழியோடு உடல் மொழியையும் காதுகளால் கேட்க முயற்சி பண்ணுவோம். அந்த குரு சொன்ன மாதிரி சொன்னதை கவனமாக கேளு, சொல்லாத வார்த்தைகளையும் கவனமாக கேட்கணும். முயற்சி செய்வோமா? நன்றி, வணக்கம்.